கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடும் போகுமோ இது இடைவெளி குறைகிற தருணம் இது இதயத்தில் மெல்லிய சலனம் இனி இரவுகள் இன்னொரு நரகம் இளமையின் அதிசயம் இது கத்தியில் நடந்திடும் பருவம் தினம் கனவினில் அவரவர் உருவம் சுடும் நெருப்பினை விரல்களும் விரும்பும் கடவுளின் ரகசியம் தனக்குள்